வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? வாழ்க்கையே இதில் பெயே, இதில் பாசம் என்ன நேசம் என்ன? காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும், வாழ்க்கையே வேஷம். அன்பை நான் தந்தேன் தினம் ஆசையோடு காவல் நின்றேன், சொந்தமே என்றேன் அவர் வாழ்வுக்காக வாழ்ந்து வந்தேன். நெஞ்சிலே ஈரம் அது தாழ்ந்து போன பாலைதானா, வறண்ட நிலம் நீரை தேடுது கசந்த மனம் ஞானம் பேசுது, ஞானிதானே நானும், வாழ்க்கையே வேஷம். அள்ளி தரும் கைகள் மீது வாசம் சேரும், முள்ளையே கண்டே அந்த காயம் தந்த பாடம் போதும். கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்த பாவம், நினைப்பவர்கள் மறந்த நேரமே, மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே, ஞானிதானே நானும், வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? காலத்தின் கோலம் புரிந்து ஞானிதானே நானும், வாழ்க்கையே